காள தேவியே, செந்தூர காளியே, அங்காரவல்லியே, வந்தாடு மாரியே, காளியே, அங்காரவல்லியே, வந்தாடு மாரியே. மலையோர தேசம் விட்டு அம்மா மருளாடி வாரும் அம்மா, அலையாடும் மதியோரம்மா, தாயே அருளாடி வாரும் அம்மா. மலையோர தேசம் விட்டு அம்மா மருளாடி வாரும் அம்மா, அலையாடும் நதியோரமா, தாயே அருளாடி வாரும் அம்மா. செங்கால தேவியே, சித்தாடு மாரியே, செவ்வாடைக்காரியே, வந்தாடு காளியே, அங்காரவல்லியே, வந்தாடு மாரியே, செந்தூர காளியே, அங்காரவல்லியே, வந்தாடு மாரியே, மலையனூர் பூமிக்குள்ளே நின்று மன்னாளும் தேவி அம்மா, மலபோல புத்துக்குள்ளே நீ விண்ணாளும் ராணி அம்மா. மலையனூர் பூமிக்குள்ளே நின்று மன்னாளும் தேவி அம்மா, சித்தாடு மாரியே, செவ்வாடைக்காரியே, வந்தாடு காளியே, கோபால பிள்ளையுடன் உலா வருகின்ற காளியம்மா, கோவிந்தா என்றே சொல்லு மனம் குடியேறும் மாரியம்மா. அங்காள தேவியே, செந்தூர காளியே, அங்காரவல்லியே, வந்தாடு மாரியே, செந்தூர காளியே, அங்காரவல்லியே, வந்தாடு மாரியே, அங்காள ஈஸ்வரியே, அங்காரம் ஏனோம்மா, இங்காடும் ஏவல் எல்லாம் அடி இப்போது இல்லையம்மா. அங்காள ஈஸ்வரியே, அத்தாங்காரம் ஏனோம்மா, இங்காடும் எவையெல்லாம் அடி இப்போது இல்லையம்மா. செங்கால தேவியே, சித்தாடு மாரியே, செவ்வாடைக்காரியே, வந்தாடு காளியே, செக்கச்சி வந்தவளே, இங்க சிலம்போசை கேட்குதம்மா, பக்கொண்ணி வருவாயம்மா, குளம் பணி போல குளிர்வாயம்மா. தேவியே, செந்தூர காளியே, அங்காரவல்லியே, வந்தாடு மாரியே, செந்தூர காளியே, அங்காரவல்லியே, வந்தாடு மாரியே, வேரோடும் வேம்போரமா, நீ சீரா பாதத்துல தலை வைத்தோமே கண் பாரம்மா, வேரோடுமே போறமா, நீ சிராத பாம்பாகமா, உன் சிங்கார பாதத்துல தலை வைச்சோமே கண் பாரம்மா. செங்கால தேவியே, சித்தாடு மாறியே, செவ்வாடைக்காரியே, வந்தாடு காளியே, காளியே, அங்கார வல்லியே, வந்தாடு மாறியே, காளியே, அங்கார வல்லியே, வந்தாடு மாறியே, சாம்பிராணி வாசத்துல வரும் காற்றெல்லாம் நீதானம்மா, சதுராடும் காற்றுக்கெல்லாம் உயிர் ஊற்றெல்லாம் நீதானம்மா. ஆமாமா, சாம்பிராணி வாசத்துல வரும் காற்றெல்லாம் நீதானம்மா, சதுராடும் காற்றுக்கெல்லாம் உயிர் ஊற்றெல்லாம் நீதானம்மா. செங்கால தேவியே, சித்தாடு மாறியே, செவ்வாடைக்காரியே, வந்தாடு காளியே, ஏவல் வீணை ஓட்டுவாய், தாய எதிரிகளை தினம் வாட்டுவாய், கூவல் பேணி ஓட்டுவாய், எங்கள் புலம் காக்க ஊரு காட்டுவாய். தேவியே, சந்தூர காளியே, அங்கார வல்லியே, வந்தாடு மாறியே, காளியே, அங்கார வல்லியே, அந்தாடு மாறியே, சித்தாங்கு ஆடை கட்டி வரும் சித்தாடை காரியம்மா, முத்தார தேவியம்மா, எண்ணி வந்தோம் ஒரு காரியம்மா, சித்தாங்கு ஆடை கட்டி வரும் சித்தாடை காரியம்மா, தேவியம்மா, எண்ணி வந்தோம் ஒரு காரியம்மா. செங்கால தேவியே, சித்தாடு மாறியே, செவ்வாடைக்காரியே, வந்தாடு காளியே, மல்லார்ந்த கோலமுடல் வரும் மாகாளி நீதானம்மா, மனசார பாடுகிறோம் மனக்குறை தீர்க்கவாதாயம்மா. அங்காள தேவியே, சந்தூர காளியே, அங்காரவல்லியே, வந்தாடு மாறியே, அங்காள